சென்ற 27வது ஸ்லோகத்தில், அதாவது கனகசபித்தன் உபேன ஆரம்பிக்கிறதான அந்த ஸ்லோகத்தில், பாதுகைகளை வேதங்கள் வண்டுகளாக வந்து வைத்து ரீங்காரம் பண்றது, அது பாதுகையினுடைய ஒரு நலத்தை பாடுவதாக அமைகிறது. அந்த பாதுகா தேவியினுடைய கிருபையாலே தர்ம அர்த்த காம மோக்ஷாதிகளை கிரமேண அடைந்து, அதுல கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த மோக்ஷ பலனையும் நாம் கண்டிப்பாக அடைய முடியும் என்று இந்த ஸ்லோகத்தை தலைக்கட்டுகிறார் நம் சுவாமி தேசிகன். அதுக்கு அடுத்தது, பரிகலயசிச்சேன்மாம் பத்மவாசா நிஷேவியே பதகமலயுகே த்வம் பாதுகே ரங்கபர்த்துஹு அவிதிரஜிகமானாம் நூனமஸ்மாதிருஷானாம் அகடிதகடநீதே சக்திராவிஷ்கிருதா ஸ்யாத். அதாவது, பரிகலயசி சேன்மாம் பத்மவாசா நிஷேவியே, ஹே பாதுகையே, துவம் நீயானவள், பத்மவாசா மகாலட்சுமியினாலே, நிஷேவியே சேவிக்கத்தகுந்ததான ரங்கபர்துஹு, ஸ்ரீரங்கநாதனுடைய பதகமலயுகே, தாமரை புஷ்பம் போன்று இருக்கிறதான அந்த எம்பெருமானுடைய இரண்டு திருவடிகளிலே மாம் அடியேனை பரிகிலயசி சேது, நீ கொண்டு சேர்ப்பிப்பாயேயானால், என்னை கொண்டு அங்கே போடுவாயேயானால், அவிதித அடியன் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதான நிகமானாம் வேதங்களை தன்னிடத்திலே கொண்டிருப்பதான அசமாதிருஷானாம் அடியனை போன்றவர்களுக்கு அகடித இன்னொருவர்னாலே செய்ய முடியாததான சேர்க்க முடியாததான வஸ்துக்களை கடனி சேர்க்க தகுந்ததாக தே உன்னுடையதான சக்திஹி சாமர்த்தியமானது அவிஷ்கிருதா அது வெளிப்படுத்தப்பட்டதாக பிரகாசப்படுத்தப்பட்டதாக ஸ்யாத்து ஆகும். ஏ பாதுகையே, பெருமாள் திருவடியை மிக உரிமையோட அந்த எம்பெருமானின் பத்னியான ஸ்ரீ மகாலட்சுமி பிராட்டி தொடலாம். அவளுக்கு அதற்கு எல்லா விதமான யோகியதையும் இருக்கிறது, ஹக்கும் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. இப்போ அடியேன் அந்த திருவடியை தீண்டத்தகாதவன், நீ என்ன பண்ணணும் ஹே பாதுகையே? ஒத்தராலும் சேர்க்க முடியாத வஸ்துக்களை சேர்க்கிற சக்திக்கு அகடித்தகடனா சாமர்த்தியம் பேரு. அந்த அகடித்தகடனா சாமர்த்தியம் உங்ககிட்ட இருக்கு. அதனால நீ என்ன பண்ணணும், அடியேனை கொண்டு போய் அந்த எந்த பிராட்டி தினம் தொடராளோ அப்படிப்பட்டதான அந்த எம்பெருமானுடைய திருவடியிலே அடியேனை நீ கொண்டு போய் சேர்க்க வேணும். ஒரு மனுஷன் எவ்வளவுதான் கீழ்பட்டவனாக இருந்தாலும், ரொம்ப தாழ்ந்தவனாக இருந்தாலும், அது பொய் சொல்லாமல் இருக்கிறது, பெரிசா குற்றம் செய்தவர்களிடத்திலும் கூட பொறுமையுடன் இருப்பது, அந்த விசேஷ சக்திகள், எம்பெருமானிடத்திலே அதீதமான பக்தி, இதை இப்படி செஞ்சா இது சரியா இருக்கும் அப்படிங்கறதான தீர்க்கமான யோசனை. தன்னை பற்றி எப்போதும் கர்வம் கொள்ளாமல் தன்னை மிக தாழ்ந்தவனாக எப்பொழுதுமே தன் மனசிலே நினைத்துக் கொண்டு அதையே செயலிலும் செய்பவனான அந்த மனிதன். இப்படி இந்த குணங்களோடு கூடிய என்னுடைய ஆச்சாரியருடைய கட்டாட்சம் நம்மை எம்பெருமானிடத்திலே சேர்த்துவிடும். ஆச்சாரியாளுக்கு இருக்கிற பணிவு, ஆச்சாரியாளுக்கு இருக்கிற வினயம் யாருக்கும் கிடையாது. இப்போ இந்த பாதுகைகளும் ஆச்சாரியர்கள் மாதிரிதான். இப்போ நம்மால இந்த மோட்சத்தை மனசால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா அந்த நம்ம மனசால நினைச்சு கூட பார்க்க முடியாத மோட்சத்தை எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்து அவனை நிர்பந்தித்து நமக்கு ஆச்சாரியால் பிரபத்தி மூலம் பெற்று தந்து விடுகிறார்களே, அப்போ யாருக்குத்தான் எம்பெருமான் திருவடியிலே கைங்கரியம் பண்ணணுங்கிற ஆசை இருக்காது? எல்லாருக்கும் தான் இருக்கும். ஹே பாதுகாதேவியே, அடியேனுக்கும் கூட அந்த பெருமாள் ரங்கநாதனுக்கு அவனுடைய திருவடியிலே கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியம் வேணும்னு ஆசைப்படுறேன். அதை ஏ பாதுகையே நீதான் தலைப்பட்டு கொடுக்கணும். அது மொத்தாலன்றி யாராலும் முடியாது. சரி, பெருமாள் திருவடி கைங்கரியம் சுவாபாவிகமாகவே யாருக்கு இருக்கு? அது யாருக்கு வாய்க்கும்னா, தாமரையிலேயே நித்தியவாசம் பண்ணுகின்றதான அந்த மகாலட்சுமி பிராட்டிக்குத்தான் நிருபாதிகமாகவே அந்த எம்பெருமான் திருவடிகளை தொட்டு கைங்கரியம் பண்ணுவதான அந்த சுவாதந்திரியம் இருக்கு. அவளை தவிர அந்த தாமரையிலேயே பிறந்தானே ஒருத்தன் சதுர்முகன்னு பிரம்மா, அவனுக்கும் கூட கிட்ட கூட கிடையாது. ஏன்னா தான் எங்கேந்து வந்தோம்னு அந்த எம்பெருமான் திருவடியிலேந்து அது தொப்புள்ளேந்து தாமரை, அந்த தாமரத்தில் அந்த வனசம், அந்த இதில் பிரம்மாவுடைய சிருஷ்டி, சனத்குமாராதிகளை நீங்க சிருஷ்டியை பார்த்துங்கோன்னு சொல்லிட்டு இந்த ஏழு தொலையுள்ள தாமரை தண்டில் ஒரு தொலையில போறான் போயிட்டே இருக்கு. கடைசியில முட்டுறது என்ன ஏது நிற்கு முடியல. அதுக்கப்புறம் வெளியில வந்து பார்க்கறான், பார்த்தா இந்த சனத்குமாராதிகள்லாம் எம்பெருமானோட மந்திரோபதேசம் பண்ணிட்டு சிருஷ்டியே பண்ணாதுட்டு போவோம். அப்போ கோபாவேசத்தோட அந்த ருத்ரனை படைப்பிக்கிறான். அவங்கிட்ட சிருஷ்டியை படைச்சிட்டு திரும்பி இன்னொரு அந்த தாமரைத்தண்டருடைய தொழிலே புரிந்து தாம் எங்க இருந்து வந்தோம் அப்படின்றத பார்க்கறதுக்காக போறான். வந்து பார்க்கறான், பூத பிசாசு கணங்கள் எல்லாம் உற்பத்தி பண்ணியிருக்க கைலாயங்களில் துரத்தி விட்டுட்டுவோம், பூத கணங்களோடு போய் சேர்ந்து விட்டு அதுக்கப்புறம் தானே சிருஷ்டியை முன்னே நடத்துற, அதுக்கப்புறம் தக்ஷ பிரஜாபதிகள்கிட்ட தக்ஷ பிரஜாபதிங்கிறானவர்கிட்ட இது பண்றாருங்கிறத கதை இதை நாம பார்க்கிறோம். அப்போ எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளிலே கைங்கரியம் பண்ணுவதற்கு நாம் யாரை மிகப்பெரியவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ, தாமரையிலேயே நித்தியவாசம் பண்ணுவோரான அந்த சதுர்முக பிரம்மாவுக்கு கூட அந்த எம்பெருமானுடைய திருவடி கைங்கரியம் கண்டிப்பா கிடைக்காது. பிரம்மாவுக்கே கிடைக்காத அந்த எம்பெருமானுடைய திருவடியிலேயே கைங்கரியம் பண்ணணும்னு அடியேன் ஆசைப்படுறேனே, அது தகுமானது கிரியா. அது எனக்கு அதுக்கு ஏதாவது தகுதி வேணுமா என்ன அப்படின்னு கேட்கிற. அதுக்கு பாதுகாதேவி பதில் சொன்னாலாம், அப்பா எம்பெருமானுடைய திருவடியை நீ ஸ்பர்சிக்க வேணுமே ஆனால் நீ சுஷ்டுவா வேத அத்தியனம் பண்ணிருக்கணும், பக்தியோகம் பண்ணிருக்கணும். இல்ல பக்தியோகம் பண்ற சக்தி இல்லைன்னா கனிஷ்டபட்சம் ஒரு பிரபத்தியாவது நீ பண்ணிருக்கணும். அப்படி இருந்தாதான் அதுவும் உன்னுடைய தகுதிக்கு ஏற்ப நீ எம்பெருமானுடைய பகவத் கைங்கரியத்திலே பேறு பெறுவாய். அதுக்கு சுவாமி தேசியன் பதில் சொல்ற, இந்த யோகிதை இருக்கிறவாளுக்கு அந்த பக்தியோகத்தையோ பிரபத்தியோ அனுஷ்டிச்சவாளுக்கு இந்த கைங்கரியம் கிடைக்கும்ங்கிறது எனக்கு தெரியும். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது அவன் பண்ணனால அந்த பிரபத்தினாலேயோ பக்தியாலேயோ அவனுக்கு கிடைச்சதே தவிர அது ஒரு பெரிய விஷயமா இல்லையே. அதை யாரும் இன்னொருத்தர் உதவி பண்ணான்னு சொல்ல முடியாது. ஆனா நாங்க எப்படிப்பட்டவா தெரியுமா? என்ன தகுதி எங்களுக்கு இருக்கு? எங்களுக்கு இடக்கை வழக்கை கூட தெரியாது, சம்ஸ்காராதிகள் தெரியாது, சாஸ்திரம் பக்கமே போனதில்லை. போன இதுல சொன்னார் பாருங்க, ஆத்ம ஜானம்னா என்னன்னு அது கிலோ என்ன விலைன்னு கேட்கிறவா நாங்க. அது இருக்கிற அந்த ஊர் பக்கம் கூட நாங்க போக மாட்டோம்னாரே, அந்த மாதிரி அது கிட்டையே நாங்கள் போறதில்லை. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு என்ன யோகித்தை வரும்? ஒன்னும் வராது. ஆனா எங்களுக்கோ எம்பெருமான் திருவடியிலே சேர வேணுங்கிற ஆசையோ நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இது இப்படி பக்தி பிரபத்திகள் பண்ணவாளுக்கு தான் யோகிதேன்னு சொன்னா உனக்கு அக்கட்டித்தக்கட்ட நான் சாமர்த்தியம்னு இருக்கு. சேராதை கூட சேர்க்க வைப்போ. நம்ம சாதாரணமா எண்ணையும் தண்ணியும் கொட்டினா சேராது, அது அப்படியே தனித்தனியா இருக்கும், சேராது. பால்ல ஜலத்தை ஒட்டினா டக்குன்னு சேர்ந்துடும். அந்த மாதிரி எண்ணெயில தண்ணியை ஒட்டினா சேர்றதான்னா சேரல. ஏன்? அது ரெண்டும் தனித்தனியா இருக்கு. டென்சிட்டி ஏதோ சயின்டிபிக்கா ஏதோ காரணம் சொல்றாரு, அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ சேர்றது இல்லைங்கிறதான நாம கண்கூட பாக்குறது. ஆனா இந்த தண்ணியில எண்ணெய் சேர்த்த உடனே அதுவும் சேரும்படியா ஒருத்தன் பண்ணான்னா அவனுக்கு அகடித்தகடினா சாமர்த்தியம் பேரு. அதாவது சேர்க்க முடியாத ஒன்றை சேர்க்கும் திறன் உடையவன். இது அதுதான் உங்ககிட்ட அந்த அகடித்தகடனா சாமர்த்தியம் நிறைய இருக்கே, பாதியே உன் மகிமையே தானே. நீ என்ன பண்ணி விட அடியேனை அந்த எம்பெருமான் திருவடியிலே சேர்த்து அப்படின்னு. இப்போ இந்த மலர் மகள் மற்றும் பிடிக்கும் மெல்லடியை கொடிவினை அடியேனும் ஒரு நாள் பிடித்திட கூவுதல் வருதல் செய்யாயேன்னு திருவாய்மொழி 9 2 திருப்புளிமொழி பாசுரத்தில். அப்போ அந்த 10 பாசுரமா சொல்றாரே, மலர் மகள் மற்றும் நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடிவினையுடைய அடியேனும் ஒரு நாள் பிடித்திட கூவுதல் வருதல் செய்யாயே. அல்வார் எம்பெருமான் பிரார்த்திக்கிறார், உன்பண்ணு என்ன ஒரே ஒரு நாள் வைகுண்டத்துக்கு அப்படின்னு போய் கொஞ்ச நாழி அந்த எந்த உன்னுடைய இடதுகால பூப்பிராட்டியும் வலதுகால ஸ்ரீபிராட்டியும் அப்படியே அமுக்கி குடிச்சு விடுறாளோ அத மாதிரி நானும் பண்ண முடியா என்ன நீ ஆட்படுத்து. செத்த நேரம் ஆனவுடனே என்ன அங்கேருந்து உன் காலாலேயே உடச்சிக்கவே அப்படின்னா வைகுண்டம் போனவா நச்ச புனகா அவர்த்தத்தே நச்ச புனகா அவர்த்தத்தேன்னு போனவா திரும்பி வர முடியாது. ஆழ்வாருக்கு எப்படியோ அந்த வைகுண்டம் போகணும். அதுக்கு பெருமாள்கிட்ட எப்படியெல்லாம் எழுதியிருக்க அங்கே இன்னொரு பாசுரத்தில் ரொம்ப அழகா சொல்றார், பாவி நீ என்று சொல்லாய் பாவியேன் காண வந்தேன். ஏ நம்மாள் வேற உமக்கு நான் மோட்சம் கொடுக்க மாட்டேன், ஏன்னா நீர் மகா பாவி, அதனால உமக்கு மோட்சம் கொடுக்க மாட்டேன்னு என் முன்னால வந்து நின்று என் கண்ணுக்கு தெரியும்படியாக தோன்றி, என் அம்மாழ்வாரே நீர் மகா பாபி, அதனாலே உனக்கு மோட்சம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உன் வாயாலே சொல்றா எம்பெருமான. என்ன எம்பெருமானுடைய அந்த திருமேனியை பார்த்தாலே அது திவ்ய மங்கள சுபாஷய திவ்ய மங்கள விக்கிரகம்னா அது. அத அந்த எம்பெருமான் திருமேனி யார் பார்க்கிறாளோ அவளுடைய பாபம் எல்லாம் உடனே போயிடாதோ. அப்போ இவர் தானா வைகுண்டம் போறதுக்கான ஒரு நிலையை பெற்றவராக ஆவாரே, கண்ட பாபம் தானே நம்மளை அங்க போகக்கூடாது தடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி பாவி என்று ஒன்று சொல்லாய் பாவியன் காண வந்து என்றார் பாருங்கோ. அந்த மாதிரி இந்த அகடித்த கடனா சாமர்த்தியத்தினால ஹே பாதுவே, நீ அடியேனை அந்த எம்பெருமான் திருவடியிலே சேர்ப்பிக்க வேணும். அது எங்கிட்ட ஒண்ணு இல்லை, எந்த தகுதியும் எனக்கு கிடையாது, அதனால என்னால முடியாது. இப்போ என்ன எம்பெருமான் திருவடியிலே சேர்த்து வைக்கிறதான சாமர்த்தியம் பாதுகையே அப்படிந்த கிடனா சாமர்த்தியம் சொல்றாளே, அந்த சாமர்த்தியம் உங்ககிட்டதான் இருக்கு. அதனால உன்னுடைய அகடித கடனா சாமர்த்தியத்தினால அடியேனையும் அந்த எம்பெருமான் திருவடியிலே சேர்த்து வை என்று பிரார்த்திக்கிறார் இந்த பாசுரத்தில்.